அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணார் முடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் திரவி கதிர் வந்து சார் கரப்பர் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பெருங்கொழி சேர் பெண்ணாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மோதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூ புனல் பாய்ந்தாடலோரும் பாவாய் பெண்ணே